மறிமல்ல முழைந்து மண்ணி கிடந்தோரங்கும் மறிமலை முழைந்து மண்ணி கிடந்தோரங்கும் மறிமலை முழைந்து மண்ணி கிடந்தோரங்கும் மறிமலை முழைந்து மண்ணி கிடந்தோரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றி ಚಿತ್ರಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲಿ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾನಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣಃ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ನೀಳಾನುಂಗಸ್ತನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತಮುದ್ಭೋತ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿ ಸದಶಿರಃ ಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಸ್ವೋಚಿಷ್ಟಾಯಾಂ ಸೃಜನಿಘಳಿತಂ ಯಾ ಫಲಾತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾ ತಸ್ಯೈ ನಮ ಇದಮಿದಂ ಭೂಯ ಏವಾಸ್ತು ಭೂಯಃ ಅಸ್ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. கீழ்ப்பாட்டான அங்கண்மா ஞாலத்தரசர் என்ற பாசுரத்திலே அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போலே வந்து தலை பெய்தோம் என்று எம்பெருமானிடத்திலே சொல்லிய ஐச்சிமர்களை நீங்கள் யாரும் அந்த தோற்றுமானபங்கப்பட்டு போன ராஜாக்கள் போல அன்று, அதனாலே நீங்கள் அனன்ய கதிகள் எப்பொழுதும் இல்லை, நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அனாதிகள் அல்லன்னு சொன்னானாம். குரு பரம்பரையில ஒரு நிகழ்ச்சி கிடாம்பியாச்சானை பத்தி வரும். கிடாம்பியாச்சான் ஒரு சமயம் திருமாலிருஞ்சோலை மலைக்கு அந்த சுந்தரபாகுங்கிற அழகரை சேவிக்க போயிருந்தாராம். அப்போ அழகர் அந்த கிடாம்பியாச்சானை பார்த்து, உமக்கு தெரிந்த உமக்கு மனதுக்கு மிகவும் பிடித்ததான ஒரு ஸ்லோகத்தை விண்ணப்பம் செய்யுங்கோள் என்று ஆஜ்ஞாபிக்க, உடனே கிடாம்பியாச்சான் ஆளவந்தாரினுடைய ஸ்தோத்திர ரத்தினத்தில் இருக்கும் அந்த 48வது ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணாராம். அபராத சஹஸ்ரபாஜனம் பதிதம் பீமவவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபயா கேவலம் ஆத்மசாக்குருன். உடனே திருமாலிருஞ்சோலை மலை அழகர் நிறுத்துவோன்னாராம். ஏன்னா எம்பி ராமானுசனை பெற்றும் அகதிம் என்று நீ சொல்லப் போருமோன்னாராம். அதாவது உமது ஆச்சாரியனாக ராமானுஜரை நீர் அடைந்த பிறகும் கூட அகதிம் சரணாகதம்னு சொல்ல முடியுமா? அந்த ராமானுஜர் இல்லையா, நீர் இருக்கும்போது எப்படி, அந்த ராமானுஜர் இருக்கும்போது நீர் எப்படி அகதியாவீர், நான் ஒரு காலையும் இதை ஏற்றுக்க முடியாதுன்னாராம். மாதிரி எங்கள் மேலே உன் கட்டாட்சத்தை சிறிது சிறிதாக இழிந்து எங்களுடைய தாபத்தை நீக்குவாய் என்று முன்னர் பிரார்த்தித்தார்களே, அப்படியாக கேட்கப்பட்ட அந்த எம்பெருமான் மெல்ல நடந்து வருகிறான். அவனுடைய நடை அழகை ஒரு சிம்மத்தினுடைய நடை அழகை போன்று ஒப்பிட்டு இந்த மாரிமலை முழஞ்சியல் பாசுரத்தை இவர்கள் பாடுகிறார்கள். இப்போ காட்டுக்கு ராஜா சிம்மம், எங்கே காடு இல்லையோ அங்கே சிம்மம் வாசம் பண்ணாது, வசிக்காது. அப்போ அந்த சிம்மம் காட்டிலேதான் வசிக்கும். அந்த சிம்மம் காட்டிலே வசிச்சதுன்னா அங்கே மற்ற துஷ்ட மிருகங்கள் வாசம் பண்ண முடியாதாம், அது வாசம் பண்ணாது. அதனாலே மற்ற துஷ்ட மிருகம் இல்லாததுனாலே வனம் அழியாது, காடு மேலும் மேலும் நன்னா செழிச்சு வளருமா. இத சிம்மவனகுப்தி நியாயம்னு ஒரு நியாயம் சொல்லுவார். அதாவது மாரிமலை முழஞ்சில், மாரினா மழைக்காலம், மலைனா அந்த பர்வதம், முழஞ்சில்னா அதுல இருக்கிற குகை. அப்ப மாரிமலை முழஞ்சில்னா மழைக்காலத்திலே மலை குகையிலே இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாளாம், மழை காலத்துல போருக்கு போனான்னு வச்சுக்கோ, படை திரட்டின்னு போவா. அப்போ இந்த காலம் மாதிரி அந்த நதிகள்ல ஆறுகள் எல்லாம் பாலம் இல்லாத காலம், அதனால அந்த பாட்டை அடைபட்டு அந்த போற ரோடு வழி இருக்கே அது ஆறு குறுக்க வந்துன்னா அடைபட்டு போடும். அப்போ படை வீட்டிலேயே தங்கிடுவாளாம். தங்கிட்டு அந்த படை வீட்டிலேயே அவ இருப்பா அந்த மழை காலம் முடிகிற வரைக்கும். அப்படி ஸ்ரீ ராமபிரானும் மால்யவான்ங்கிற இடத்துல எழுந்தருளி இருந்தபோது அது ஒரு வருஷா காலம். மகாராஜா பெருமாளுக்கு பண்ணின பிரதிஜையே, அதாவது மகாராஜாவான சுக்ரீவன் எம்பெருமானுக்கு பண்ணி கொடுத்த பிரதிஜையை மறந்து தான் தாரையுடன் சுகித்து கிடக்கிறான். ராமன் அவனுக்கு நினைவூட்டுவதற்காக இளையாழ்வான லக்ஷ்மணனை அனுப்பறான். லக்ஷ்மணனும் போய் அந்த தன்னுடைய வில்ல நாண இழுத்து கட்டி அந்த நாண கையால இழுத்து டுங்காரம் பண்றார். கிடுகிட்டுக்கிறது. உடனே அந்த ஆம்பியானோட படுத்துனா பாருங்கோ சார, அலங்கோலமா அப்படியே எழுந்து ஓடி வந்தான். லக்ஷ்மணனுக்கு அவ பார்க்க சைக்கிள முகத்தை திருப்பி பாவான். அப்படி அந்த மாரி மலை முழஞ்சல், அந்த மாரி காலம் அப்படிப்பட்ட காலம் அது. கூடினார் பிரிந்தவர் கூடும் காலம், அப்படி கூடியவர்கள் போகரசத்தை அனுபவிக்கும் காலம், புஜிக்கிறவர்கள் கை நெகிழில் உடம்பு வெளுத்து அலையும் காலமாம். அதை அறையிடும் காலம் என்று திருவிருத்தம் 19வது பாசுரத்திலே நம்மாழ்வாரும் சாதிக்கிறார். பிரிந்தார் கொடுமை குறுகும் காலம்னு அதே திருவிருத்தத்திலே 7வது பாசுரத்திலேயும் தெரிவிக்கிறார். கலந்தார் வரவழில் கொள்ளும் காலம்னு திருவிருத்தம் 68வது பாசுரத்திலே சொல்றார். பெண்மையை ஈடழித்த காலமாக நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாளும் சொல்றாள். இப்படி அவரவர்களுக்கு அது கூடின, பிரிந்தவர்களுக்கு கூடும் காலம், கூடினவர்களுக்கு போகரசத்தை அனுபவிக்கும் காலம், புஜிக்கிறவர்களுக்கு கைநிழில் உடம்பு வெளுத்தறையும் காலம், அறையிடும் காலம், பிரிந்தார் கொடுமை குறுகும் காலம், கலந்தார் வரவழில் கொள்ளும் காலம், பெண்மை ஈடழித்த காலம், இப்படி பலபடியாக இந்த மாரி காலத்தை சொல்வார்கள். மலை முழஞ்சில், மலையினுடைய குகையிலே சிம்மம் மலைக்கு ஆபரணம். இவன் கிருஷ்ணன் நப்பின்னையின் அந்த மார்பகங்களுக்கு திருமுலை தடத்திற்கு ஆபரணம். அதனாலதான் துங்க ஸ்தனகிரி தடீன்னர் பட்டரும். மன்னி கிடந்து பிழையோடு ஒன்றாக பொருந்தி கிடந்து, மிடுக்காலே ஒருவருக்கும் அஞ்ச வேண்டாமையாலே மலைக்குவடு போலே பொருந்தி வீசு வில்லிட்டு எழுப்பினாலும் கிளம்பி போகாதபடி ஒட்டிக்கொண்டு கிடக்கிறது சிம்மம். அல்லது தன் ஜோடியுடன் ஏகவஸ்துவோ என்று சந்தேகப்படும்படியாக அப்படி ஒன்றோடொன்று பொருந்தி கிடக்கிறதாம். எப்படி கிருஷ்ணன் வைத்து கிடந்த மலர்மார்பான்னு சொல்றாளோ அந்த மாதிரி. முழுதிவ்வையகம் முறைகடமறைதலும் முனிவனும் முனிவெய்தி மழுவினால் மன்னர் ஆறு இருவியமைந்தனும் வாரானால் ஒழுகுபனிக்கு ஒழுங்கிய பேடையை அடங்க அஞ்சிரை கோரி தழுவு நன்னிருள் தனிமை இன்கடியது ஓர் கொடுவினை அறியேனேன். பெரிதிருமொழியிலே 8வது கடியனுடைய அனுசந்தானம். இப்படி அது கிடந்து உறங்குகிறதாம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும், கிடந்துறங்கும்னா அது அப்படியே படுத்துட்டு தூங்கிறது. ஸ்பர்ச சுகம் அப்படியே மயக்கிறபடி தானும் தமோ குண விபூதராய் உறங்குற மாதிரி. இது இந்த கிடந்துறங்கிறதுங்கிறது அது எல்லாருமே நாமெல்லாம் அனித்தியம் அனுபவிக்கிறதாம். படுக்கையிலேருந்து கண்ணு முழிச்சிடும், ஆனாலும் அது சோமம் முடிச்சுட்டு அந்த படுக்கையிலேயே சுகமா கொஞ்ச நாளைக்கு படுத்துட்டு இருக்கோமே, அது கிடந்துறங்கும். காத்தால மாரழி மாசம் சீக்கிரம் எழுந்துக்கணும்னு 3:30 அலாரம் வைப்போம். அது அடிக்கும்போது ஓங்கி அது தலையில ஒரு தட்டு தட்டியை அடிச்சு அந்த நாப கீழ் சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாளி கையகால நீட்டின்ற பாடம் படுத்துக்குமே, அது கிடந்துறங்கும். அப்படி உறங்குவதான சீரிய சிங்கம், தூங்குகின்ற சீர்மையுடைய சிங்கம். சிங்கம் தூங்கித்துன்னா அது சீர்மை, அது நன்னா இருக்கும் சிங்கத்துக்கு. நாம தூங்கினா பார்த்தா எப்படி இருக்கும்னா அசிங்கமா இருக்குமா. மடிகொடித்தார் துடிக்கும்படியான இவனது உறக்கம், கூதனா சம்ஹாரத்தில் சொல்லலையா அந்த மாதிரி. சீரிய சிங்கம் மிருகேந்திரன் சொல்றா, மிருகராஜன் சொல்றா. காட்டில் யாரும் சிங்கத்துக்கு இந்த மகுடாபிஷேகம் சூட்டி நீதான் ராஜான்னு பட்டாபிஷேகம் பண்ணல. இருந்தாலும் அந்த காட்டுக்கு ராஜாவாக இன்றளவும் நாம் அந்த சிம்மத்தை தான் சொல்றோம். அதுலயும் வெறும் சிம்மம் இல்லை, இது சீரிய சிம்மம், சாக்ஷாத் நரசிம்மமே. ஆசிரிதனான பிரகலாதனுடைய அவஸ்தை பொறுக்காமல் சீரிய சிங்கம். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹாட்சணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீ ஜகந்திய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா யத் பிராதுர்பவநாதவஞ்ச ஜடராத் யாத்ரிஷிகாத்வேதசாம். சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்தில் சாதிச்சாரே அப்படி சீரிய சாக்ஷாத் நிருசிம்மம். பற்றார் நடுங்க முன் பாஞ்ச சன்னியத்தை வாய் வைத்த போரேரே என் சிற்றாயர் சிங்கமே சீதை மணாளா சிறுகுட்ட செங்கன் மாலே சிற்றாலையும் சிறு பத்திரமும் இவை கட்டிலின் மேல் வைத்து போய் கற்றாயரோடு நீ கண்ணுகள் மேய்த்து கலந்துடன் வந்தாய் போடும். பெரியாழ்வார் மூணாம்பத்தில் தன்னுடைய திருமொழியிலே சாதிக்கின்றார். அங்கே சிற்றாயர் சிங்கமே சீதை மணாளான்னா, சிற்றாயர் சிங்கமேங்கிறதுனாலே அங்கே கிருஷ்ணனையும், சீதை மணாளான்னு சொன்னதுனாலே ராமனையும். இப்போ ஆழ்வார் இந்த பாசுரத்தில் கிருஷ்ணனை சிம்மமா சொல்றார், சீதை மணாளனான ராமனை சிம்மமா சொல்றார். அறிவற்று உணர்ந்து எழுந்திருந்து சிங்கத்தை போய் யாராவது தட்டி எழுந்திரு சிங்கமேனு சொல்றதுக்கு இருக்காளா? யாரும் இல்லை. நேரிட வல்லவர் எவரும் இல்லை. காலம் உணர்த்த உணரும் அத்தனையே. அறிவு இல்லாத பதார்த்தத்துக்கு அறிவு புகுந்து நடையாடுவது போல் இருக்குமாம் அந்த சிங்கம் தூங்கிய உடனே. தீவிழித்து நெருப்பு பொறி பறக்கும்படி அந்த கண்களை அப்படி உருட்டி மிரட்டி வைக்குமா. எப்படின்னா தூங்கிக்கிட்டே இருக்கு சும்மா, அப்ப வேற பிராணிகளுடைய அந்த சஞ்சாரத்தினாலே ஏற்படுற அந்த சப்தத்தை ஒலிய கேட்டதுன்னா கோபம் வந்துடும். நம் எல்லைக்குள் புகுந்தவன் யார் அப்படின்னு அப்படியே நெருப்புல நெருப்பு கண்ணில் பறக்கும்படியாக தீ விழித்துன்னா, அப்படி அந்த பார்க்கிற பார்வையிலே எரிக்கிற மாதிரி பார்க்குமா அந்த சிம்மம். தழும்பிருந்த சார்கணான் தோய்ந்த வாரங்கை தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி தழும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவ பொன்பெயரோன் மார்பிழந்த வீங்கோத வண்ணர் வீரல்னு முதல் திருவந்தாதியிலே பொய்யாழ்வாருடைய பாசுரம். அப்போ அந்த நிருசிம்மன் அவதரித்த போது அங்கே தழும்பிருந்த சார்ங்கனான் தோய்ந்த வாமங்கை தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி தழும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவ வெறுவன்னா பயப்பட. அப்போ மகாலட்சுமி பிராட்டியே பயப்பட்டாளாம். பொன் பெயரோ என்ன தமிழ் பார்த்தா, பொன் பொண்ணுன்னா தங்கம் ஹிரண்யம், பெயரோன் கசிபுன்னா பேரு, அப்போ பொன் பெயரோன்னா ஹிரண்ய கசிபு. ஆழ்வாருடைய தமிழ் இருக்கே அவ்வளவு அற்புதம். பொன் பெயரோன் மார்பு இழந்த வீங்கோத வண்ணர் வீரல், அந்த விரலால தானே கிழிச்சார் அந்த மார, அதனால அங்கே வீங்கோத வண்ணர் வீரல்னு சரிச்சார். இப்ப பூங்கோதையாள் வெறுவேன்னு இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்றது, ஆலையில்லே நிறையமென்ன நித்தியான பாயினேம் எப்பொழுதும் பிராட்டி பெருமாளை விட்டு பிரிய மாட்டா இங்கே பூங்கோதையாள் வெறுவேன்னு இருக்கே என்ன அர்த்தம்னா, சுவாமி தேசிகம் தசாவதார் சொன்னார், எத்தைமீக தெய்மினி விகரத்தே நானா கிருத்தீர் நாயிகான்னு, நீ எந்த வேஷத்துல வேணா வா, எந்த பன்னியாயிடு ஆமையாயிடு மீனாயிடு என்ன வேணா அவதாரம் இடு, நீ வச்சு அவதாரம் எடுத்தா நானும் ஒரு மனுஷன் அவர் போறேன், நீ சிம்மமா அவதாரம் எடுத்தினா நானும் ஒரு சிம்மமா வரப்போறேன், நீ கமடம் அதாவது ஆமையா அவதாரம் எடுத்தேனா நானும் ஒரு ஆமையா வரப்போறேன், நீ வராகனா அவதாரம் எடுத்தா நானும் ஒரு வராக வரப்பேன், இப்படி என்ன நீ அவதாரம் எடுத்தாலும் சொல்லி உன்னை விட மாட்டேன். அப்போ அந்தந்த அவதாரத்துக்கேற்ப நானும் வருவேன். அதனாலதான் வாமனாவதாரம் பகவான் எடுத்தாராம். அப்போ அந்த வாமனாவதாரத்திலையும் தயார வாண்டான்னா, ஆனா அவ கேட்டாளா, நீ குள்ளமா இருக்க வேணா உனக்காக ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றேன், நானும் குள்ளியாவறேன், அப்ப எடுத்து என் மார்ல உன் மார்ல வச்சுக்கோன்னு. எப்போதுமே பிராட்டி பெருமாளை விட்டு பிரியலே இல்லை. அதனாலதான் பெருமாள் இன்னும் சன்னியாசியா அவதாரம் பண்ணல. ஏன் பண்ணலன்னா, இது பிரம்மச்சாரி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கல்யாணம்ட்டா சரியா போடும், ஆனா ஒரு சன்னியாசி போய் ஒரு பொண்ணை வச்சிருந்தான்னா லோகம் பழிக்காதோ. அதனால இன்னும் பகவான் இந்த பிராட்டிகிட்ட பயந்துகிண்டு சன்னியாசியை அவதாரம் பண்ணவே இல்லையாம். சரி, இங்கே பூங்கோதையாள் வருவேன்னு இருக்கே, அப்ப மகாலட்சுமி பிராட்டி பயப்பட்டாள்னு தானே தோன்றதுன்னா, அதாவது இதுவரைக்கும் எடுக்காததான கோரமான இது, அதுக்காக பயந்தாள்னா மார்பு விட்டு இறங்கி கீழே ஓடி போயிட்டாள்லாம் அர்த்தம் இல்லை, அப்படி பண்ணப்படாது. அப்போ அவ மார்பிலேயே தான் இருந்தா, இன்னைக்கும் நரசிம்மருடைய இது எங்க வேணா சேவிச்சு பாருவோம், அதுல பக்ஷத்துல பிராட்டி நிச்சயமா இருக்கா இல்லேன்னு இல்லை, அது உக்ர நரசிம்மனை சேவிச்சா கூட இருக்கு. அதனால அந்த பிராட்டி இல்லேன்னு இல்லை, ஆனா பிராட்டியே அந்த நிருசிம்மனுடைய உக்ரத்தை பார்த்து பயந்தாளாம், அதான் அங்க நாம வச்சுக்கணும். எரிந்தவைங்கண் இலங்கு பேழ்வாய் ஏற்றொரு இது எவ்வுருவென்னு, இருந்து வானோர் கலங்கி ஓட இருந்த அம்மானதிடம் நெறிந்தவே இன் முளையுள் நின்று நீர் நெறிவாயுழுவை திரிந்த ஆனை சுவடு பார்க்கும் சிங்கவேன்னு. அகோபலமடத்தை அகோபலத்தை அந்த திவிதேசத்தை பாடுறதான பெரிய திருமொழியிலே கரியன் சாதிக்கிறார். நான்முகன் திருவந்தாதியிலேயும் அற்புதமா இந்த தீ விழித்துன்னு அப்படியே நெருப்பு பொறி பறக்கும்படியாக கண்ணை வைக்கிறது இல்லையா சிம்மம், அத இவையா பிளவாய் திருந்தெறிவான், இவையாயறிவட்ட கண்கள் இவையாயறி பொங்கிக் காட்டும் இமயோர் பெருமான் அறிபொங்கிக் காட்டும் அழகுன்னு. பாண்டவ சாததி கிருத்தனானால் பிழைப்பவர் யார், இவன் சிவக்க பார்த்தால் பிரம்மருத்ராதிகளும் தாங்க மாட்டார்களே. அதனால இந்த சீற்றத்தை கண்டு மகிழ்ந்து கொண்டாடும்படி இருக்கையே இந்த நிருசிம்மனுக்கு அழகு. ஆழ்வார் பயப்படல, பிரகலாதன் பயப்படல, கடிகள் போம்பொழில் காமறு பொய்கை வைகுவ தாமரை வாங்கிய வேளம் முடியும் வண்ணம் ஓர் முழுவலி முதலை பற்ற மற்றது நின்சரன் நினைப்ப கொடிய வாய்விலங்கின் இன்னுயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்று உளது அறிந்து உன் அடியனேனும் வந்து அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானேன். இது இந்த சீற்றத்தை கொண்டாடுறா, எம்பெருமானுடைய கோபத்தை கொண்டாடுறார் ஆழ்வார். கடிகள் பூம்பொழில் காமறு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேடம், அந்த கஜேந்திர ஆழ்வான் எம்பெருமானுடைய திருவடியிலே சமர்ப்பிப்பதற்காக அந்த தாமர புஷ்பத்தை அந்த குளத்துல போய் பறிச்சுது. அப்போ முதல்ல அதனுடைய காலை பிடிச்சு கொடுத்து முடியும் அந்த வேடம் முடியும் வண்ணம் ஓர் முழு வரி முதலை பற்ற முதல காலம் முடிச்சு கொடுத்தோம். மற்றது அந்த முதலை காட்டிலும் மற்றது என்ன இங்க அந்த கஜேந்திரன், கஜேந்திரன் நின் சரண் நினைப்ப அது உங்ககிட்ட சரணாகதி பண்ண. கொடிய வாய்விலங்கின் உயிர் மலங்க அந்த முதலையினுடைய உயிர் போகும்படியாக கொண்ட சீற்றம் ஒன்று உலகு அறிந்து. ஐயோ இந்த முதல மேல உனக்கு ஒரு கோபம் வந்துதே, அந்த கோபம் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது, அதனால நானும் வந்து உன் திருவடியை அடைந்தேன். ஏ சோலைகள்லாம் சூழ்ந்திருக்கிறதான திருவரங்கத்திலே நித்தியவாசம் பண்ணும் ரங்கநாதான் கரியன். என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய கோபத்தை கொண்டாடுற. நானும் எத்தனையோ பிரயத்தனம் பண்ணி பார்க்கிறேன், முயற்சி பண்றேன், என் பாபத்தை என்னால தீர்த்துக்க முடியல. ஏ எம்பெருமானே, அந்த கஜேந்திராழ்வானுக்காக நீ அந்த முதல மேல ஒரு கோபத்தை பட்டையாமே, அந்த கோபத்தை என் பாபத்து மேல காமியேன்னு கேட்கிற. வேரிமயிர் பொங்க பரிமளத்தை நிரப்பியதான அந்த பிடரி மயிர்கள் சிலித்து எழும்படியாக சிம்மத்துக்கு ஜாத்யுஷிதமான ஒரு வாசனை உண்டு, கந்தம் உண்டு. எப்பாடும் பேர்ந்து பரி நாலா பக்கங்களும் அந்த தேகத்தை அப்படியே அசைச்சு உதருமா. உறங்கும் பொழுது அவயவங்கள் ஒரு சேர கிடக்கையாரே வந்த திமிரானது போகும்படி அவயவங்களை தனித்தனியே உதறி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. உலாவுதற்கு சரீரம் விதேயமாக ஆக வேண்டும் என்பதற்காக அந்த உடலை ஒன்னா நிமித்தி கர்ஜனை பண்ணுமா. அந்த குகையிலிருந்து புறப்பட்ட சிம்மமானது ஸ்வைர சஞ்சாரம் பண்ணுமா போலேன்னா, ஹே கிருஷ்ணா நீ சிம்மமாய் புறப்பட்டு வர போகணும். கிருஷ்ணன் கேட்டான், நான் நரசிம்மனா வரட்டுமா இல்ல ராகவ சிம்மமா வரட்டுமான்னா, ஆச்சியர்கள் சொன்னா ரெண்டு சிம்மமும் வேண்டான், நீ நரசிம்மாவும் வேண்டான் ராகவ சிம்மாவும் வேண்டான், நாங்கள் எப்போதும் அபேட்சிக்கிற அந்த யாதவ சிம்மமா யது சிம்மமா கிருஷ்ண சிம்மமாவே வாழ்ந்தாலாம். ஏன்னா நாங்கள்லாம் என்ன அந்த ஹிரண்ய ராவணாதிகளோ, அதனால உன் முக்க உனக்காக எங்களுக்காக நீ அப்படி அந்த ராகவ சிம்மமாகவும் நிருசிம்மாகவும் உருவெடுக்க வேணுமோ? வேண்டாம். நீ சரி இப்படிரா, ராகவ சிம்மம்னு ஒன்று உண்டா, யாதவ சிம்மம் அல்லது எது சிம்மம்னு ஒன்று உண்டான்னா, ரம்பீர கத்தியத்தில் யுத்தகாண்டத்தில் அழகா ராகவன சிம்மம்னு சொல்றார் சுவாமி தேசிகன். பிரதிஜாரணவதரண கிருதக்ஷண பரத மனோரத சம்ஹித சிம்ஹாசனாதிரூட சுவாமின்னு ராகவ சிம்மன்னார். பாதுகா சகசிரத்திலேயும் அத்தி அற்புதமான ஸ்லோகம், தசக்ரீவஸ்தம்பேரமதானுத்தாந்தஹிருதயே விஹாரஸ்வாசந்தியாத்மிசதிரபு சிம்மவபு வனமுரு ஸ்வசாத்யப்ரோடீகிருத பரத சாதேவ பவதி நிராபாதாம் பாதாவனி நவிஜஹௌ கோசலகுஹாம். அதாவது ஹே பாதுகையே, நீ ராமன் என்கிற சிம்மம் ராவணன் என்னும் யானையை பிளப்பதற்காக ரொம்ப ஆவல் கொண்டு காட்டுக்கு கிளம்பித்தான். அப்போ நீ பரதன்கிற குட்டி சிம்மத்தை எடுத்துட்டு போய் கோசல தேசமாகிய நந்தி கிராமத்தில் அங்கே அந்த குகையில போய் உள்ளே வாசம் பண்ண. ஆண் சிங்கம் வெளியில போயிட்டா பெண் சிங்கம் குட்டியோட அந்த குகையில தான் தங்குவான். அதே மாதிரி பரதன்கிற குட்டி சிம்மத்தை எடுத்துக்கிட்டு ஏ பாதுகையே, இந்த பாதுகைய எம்பெருமானுக்கு ஒரு நாயகியா, எம்பெருமானுக்கு ஒரு பத்னி போலேயே இங்கே உருவகப்படுத்தி சாதிக்கிறார் சுவாமி தேசியன். அது ரொம்ப அழகு. பாராபார பயோ விசோஷணவனான்னு அந்த திசாவதார ஸ்தோத்திரத்திலையும் அந்த அழகு, ராமனை வர்ணிக்கிற அழகு இருக்கே அத்தி அற்புதம். நிருசிம்மனா எப்படி வந்தார்னா, பக்தானவசிசோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம புகனாம் அதிஜக்முஷத்தே ஸ்தம்பைகவர்ஜமதுநாபிகரீசமூனம் த்ரைலோக்யமே ததகிலம் நிருசிம்ம கர்ப்பம். இந்த வரதராஜ பஞ்சாசத்திலே உள்ள ஒரு ஸ்லோகம் இது. அதாவது இந்த தானவ பக்தன் இருக்கானே, அதாவது அசுரகுலத்திலே பிறந்தவனான ஹிரண்ய கசுபனுடைய பிள்ளையான பிரகலாதன், அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ நிருசிம்மாவதாரம் எடுத்த. அப்போ என்ன கேட்க போறான், அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியாது. லோகத்துல எத்தனை பொருள் இருக்கோ அத்தனை பொருளுக்குள்ளேயும் கர்ப்பமா ஹே நிருசிம்மா நீ வந்துட்ட. அப்போ த்ரைலோக்ய மேததையிலும் நிருசிம்ம கர்ப்பம், ஒன்னே ஒண்ணுதான் அந்த நிருசிம்மனு பிரசவிச்சது ஸ்தம்பம் தூண், மீதி எல்லாம் இன்னும் லோகத்துல அப்படியே கர்ப்பமாவே இருக்கான். இது அதி அற்புதமான இது. அதோட இல்ல, முன்ன சொன்ன இந்த சதாவதார பிரத்யாதிஷ்ட புராதனால கடைசியில் அழகா கொண்டு முடிக்கிறார், பிதாமகி அபியபூதுன்னு. எம்பெருமானுக்கு யாரு அம்மாங்கிறதே நமக்கு இத்தனை நாள் தெரியாது இருந்தது. ஏன்னா அவன் பிறப்பே இல்லாதவன் சொன்னா அவனுக்கு அம்மா யாருன்னு தெரியறது இல்லை. ஆனா இந்த நிருசிம்மன் அவதாரம் பாருங்க, அப்போ எது பிரசவிக்கிறதோ அது அம்மா தானே, யார் பிரசவிக்கிறாளோ அது அம்மா தானே. இங்கே எங்கேந்து தோன்றினான், ஸ்தம்பத்தில் இந்த தூண்லேருந்து நிருசிம்மன் தோன்றினானா, அதனால சுவாமி தேசிகன் உத்கோஷிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டேன் எம்பெருமானுக்கு அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், பிரம்மாவுக்கு பாட்டி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாரு, இந்த தூணு தான், தூணு தான் பிரம்மாவுக்கு பாட்டின்னார். ரொம்ப ரசமான விஷயம். அதே மாதிரி பாதுகா சகசரத்துல பிரகீர்ண பத்ததியிலேயும் முக்தாம் சுகேசரவதி ஸ்திரவஜ்ரகம்ஷ்ட்ரா பிரக்லாத சம்பதனுரூபஹிரண்யபேதா மூர்த்தி ஸ்ரியோ பவசி மாதவ பாதரக்ஷே நூதஸ்ய நூனமுச்சிதா நரசிம்மமூர்த்தே. பாகவதோத்தமாள் தன்னை யாரும் வந்து கூடவில்லைன்னு ரொம்ப வருத்தம் நம்மாழ்வாருக்கு. ஐயோ, நமக்கு பாகவ சம்சர்க்கமே கிடைக்கலையே, அவளோட கூடி கொலாவி அகமகிழ்வதே கிடைக்கலையேன்னு ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காயன்னு வாழி வாழும் யுவானுதலேன்னார் திருவாய்மொழியிலேயும். இப்போ நிருசிம்மனை பார்த்தோம், ராகவ சிம்மத்தை பார்த்தோம், எது சிம்மத்தை பார்க்க வேண்டாமா? இது மாறின்னா பார்க்கடல், மலைனா ஆயிரம் தலையுடைய ஆதிசேஷனே மலையாறான், மண்ணி கிடந்துறங்கும் அந்த ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிறதான எம்பெருமான், சீரிய சிம்மம் அது, கிருஷ்ண சிம்மம் அறிவுற்று அந்த பூதேவியுடனே பிரம்மருத்ராதிகளாலே பிரார்த்திக்கப்பட்டு அறிவுறுத்தப்பட்டு வேரி மயில் பொங்க பலரானாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ணித்தான். வெண்ணிறம் பலராமன், கருநிறம் கிருஷ்ணன். இந்த சிம்மத்துக்கும் அந்த வெள்ள உடம்பு அதுல கருப்பு முடியிருக்குமா, அதனால இந்த பலராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்துச்சு. உதரி அந்த படுக்க ஒத்தரிண்டு எழுந்துக்கிறது, அது மாதிரி ஆதிசேஷன ஒரு உதறு உதறி நீ போய் பலராமனா பிறன்னு சொல்லி தனக்கு முன்னாலே அனுப்பிச்சு விட்டார். அதனால அந்த ஆதிசேஷன் இங்கே வந்து பலராமனா பிறந்தானா. முழங்கி அது அவதாரம் பண்ணி தான் திருமால்னு முழங்குறாராம். எப்படி அந்த வசுதேவர்க்கும் தேவகிக்கும் பார்க்கும்போது சங்கு சக்கரத்தோடய பிறந்தார், சதுர்புஜனாவே பிறந்தார். ஐயோ ஏற்கனவே கம்சம் ரொம்ப கிராதகன், இன்னும் நீதான் சாக்ஷாத் விஷ்ணுவே அவதரிச்சு இருந்தானா உனக்கு விட போறானா, அதனால மற்ற குழந்தைகள் மனுஷ குழந்த மாதிரி நீயே ரெண்டு கறி ஆக்கிடுற பகவானேன்னு பிரார்த்திச்சாராம் வசுதேவர். அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்க உடனே சாதாரண குழந்தையாமா ராமனாம எப்பவோ கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு அவனை பித்துக்கு வாக்கிய பரிபாருன்னு அப்பா சொன்னா காட்டுக்கு போனான்னு சொன்னது. பிறந்த அன்னிக்கே கிருஷ்ணன் அவ அப்பா சொன்ன கேட்டான், இப்ப பித்துக்கு வாக்கிய பரிபாரணத்துல யார் சிறந்தவன்னு நீங்களே தீர்மானம் பண்ணிருக்கோம். திருநெடுந்தாண்டகத்துல அதி அற்புதமா சொல்ற இந்த எவ்வளவுண்டு எம்பெருமான் கோயில் என்னேக்கு இது வந்தோ எழிலால் என்னார்தானேன்னு அந்த பூவை பூவண்ணா உன் கோயில் நலனும் பூவை பூவண்ணா காயாம்பூ போன்ற நிறத்தையுடையவனே உன் வடிவுக்கு பூ ஒரு ஆகாரத்துக்கு ஈடாகுமா, பூவை போய் உன்னுடைய நிறத்துக்கு ஈடா சொல்றாளே ஆகுமான்ற. கொண்டல் தான் மால்வரைதான் மாகடல்தான் கூறிருள்தான் வண்டரா பூவைதான் மற்றத்தான் கண்டாழ்காருருவம் காண்தோறும் நெஞ்சு ஓடும் கண்ணனார் பேருருவன் எம்மை பிழிந்து. இப்படி அந்த யது சிம்மம் என்ன பண்ணிட்டுனா ஆதிசேஷன பலராமனா பிறக்க வச்சார், தானும் அவதரிச்சார், அதுக்கப்புறம் புறப்பட்டு நூறினிமிருந்து முழங்கி புறப்பட்டு எங்க புறப்பட்டு போச்சுன்னா மதுராலேருந்து கோகுலத்துக்கு போச்சான். அந்த மதுரை ஜெயிலேருந்து வசதி அவர் கொண்டு அந்த இடைச்சேரில் விடுறாரோனோ அதனால மதுராலேருந்து கோகுலத்துக்கு போச்சுன்னார். உன் கோயில் நந்தகோபானுடைய கோயில், இப்போ அந்த ஜெயிலிருந்து உன் கோயில் அங்கே அந்த நந்தகோபனுடைய கோயிலுக்கு போச்சு. இங்கே உன் கோயில் பிரணவத்தில் போலேயும் ஹிருதய கமலம் போலேயும் நகரிவார். உள்ளூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து என் ஒளிவளையும் மாநிலமும் கண்டார் இங்கே தெள்ளூரமிழந்தெங்கின்றேரல் மாந்தி சேதுகளும் திருவரங்கம் நம்மூர் என்ன கல்லூரும் பைந்துழாய் மாலையானை கனவிடத்தில் யான் காண்பன் கண்டபோது புள்ளூரும் கல்வாணி போயேரென்பன் என்னாலும் இது நமக்கோர் உதவிதானேனர். திருநெடுந்தாண்டகத்தில் எம்பெருமான் ஸ்ரீராமன் திருமாலியின் நின்றும் சுமந்திரனை கைப்பிடித்துக் கொண்டு பிராட்டி பின்தொடர அயோத்தியிலேந்து வனவாசத்துக்கு புறப்பட்டாரே அதப்போல. ஞாதத்தூடே நடந்து நின்றும் கிடந்திருந்தும் சாலப்பலனால் உகந்தோருயிர்கள் காப்பானேனர். நம்மாழ்வாரும் போந்து அருளி அந்த நடை அழக அனுபவிக்கிறார். அது சதுர்கதீம்பா சம்ஸ்கிருதத்தில் 4 விதமான நடை. அந்த ரிஷபத்தின் செருக்கு தோன்றும்படியான ஒரு நடை, யானையினுடைய திமிர்ப்பு தோன்றும்படியாக ஒரு நடை, புலியினுடைய உரட்டு தோன்றும்படியாக ஒரு நடை, சிம்மத்தின் அந்த பராதிபவமாகவும் இருக்கே அது தோன்றும்படியாக ஒரு நடை. அதாவது அதான் ரிஷபகதி, கஜகதி, வியாக்ரகதி, சிம்மகத்தின்னு இதனால தான் சொல்லுவார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் அந்த நம்பெருமாள் நடை அழகு இருக்க அது சேவிச்சவாளுக்கு தெரியும், கண்ணை விட்டு அகலவே அகலாது. அத்தியற்புதமான சேவை அந்த நடை. இதில் இதை தவிர இன்னும் நிறைய கதிகளும் சொல்றா, சர்ப்பகதி, அதுக்கப்புறம் மற்ற என்ன எத்தனையோ கதிகள் சொல்ற. அதெல்லாம் அந்தந்த ஊர் பெருமாளுக்கு அந்தந்த ஊர்ல அனுபவிச்சவாளுக்கு தெரியும். ஆனா இந்த பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்துல நாலு நடை எடுக்க சொன்னோமா, அத இப்ப கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணம் நாலு திவ்ய தேசத்தை நாம சொல்றோமே, அதுல நடை வட ஒட நடை வடை கொடை முடி அப்படின்பா. அதாவது ஸ்ரீரங்கத்துல நடை அழகு, திருப்பதியில திருமலையில வட அழகு, பெருமாள் கோயில்ங்கிற காஞ்சிபுரத்துல கொடை அழகு, திருநாராயணங்கிற மேல்கோட்டையில வைரம் முடி அழகு. இப்படி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து அழகிய அமைப்பையுடையதான மிகவும் மேம்பட்டதான சிம்மாசனத்தின் மீது எழுந்தொழியிருந்து சீரிய சிங்கத்துக்கு சதுருசமான ஆசனம் சீரிய சிங்காசனம். பொய் சொல்பவனும் சீரிய சிங்காசனத்தில் ஏறினால் பொய் சொல்லானா. ஏன் கிருஷ்ணனை சீரிய சிங்காசனத்தில் உட்கார வச்சான்னா, அவன் ஏறா போய் உரைப்பாரு இங்கே போத கண்டிறேன்னு ஆம்பளை செட்டி கொடுத்தான். அதனால அவன் பொய் பேசுறவன் லோக பிரசித்தம். அப்படி பொய் சொல்றவன் பொய் சொல்லப்படாதேங்கிறதுனால அந்த சீரிய சிங்காசனத்தை போட அதில் உட்காருனாலும் அது தர்மாதி பீடம்னு சொல்றா. விக்ரமாதித்தன் பட்டி இவ அவனுடைய மந்திரி வேட்டைக்கு போடும்போது அந்த ஒரு குடியான உபசரிச்சான். அப்புறம் வாங்கோ வாங்கன்னா கொஞ்சம் இந்த பந்தரை விட்டு கீழே இறங்கின உடனே இப்படி என் பயிரெல்லாம் பால் பண்ணிட்டேன்னு பேசான். திருப்பி மேலே ஏறி வாங்கோ வாங்கோன்னு சுவாகதம் பண்ணான். இது என்னடா இவன் மாத்தி மாத்தி பேசுறானே என்னன்னு கண்டுபிடிச்சு அவன் இந்த ஏறி நின்னானே பரன். அதுக்கு கீழே தோண்டி பார்த்தா அதுல ஒரு சிம்மாசனம் இருந்தது. அந்த சிம்மாசனத்தை ராஜ்யத்துக்கு விக்ரமாதித்தன் எடுத்துட்டு போனாங்கிறதெல்லாம் கதை. அந்த மாதிரி அது தர்மாதி பீட்டம். சீரிய சிங்காதனம் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்ற ஆதிசேஷனை ஆசனமாக உடையது. கிடந்த நாள் கிடந்தாயத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பகைய தொடர்ந்து ஒற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டரோர்கருளி தடங்கொள்காமரை கண்விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கள் மூவுலகும் தொழிலுந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானேன்னு அந்த 952 இல்ல அத்தி அற்புதமா நம்மாழ்வார் சாதிக்கிற. யாம் வந்த நாங்கள் வந்தது எதுக்கு, நீ எங்களை தேடி வரவேண்டி இருக்க, ஹே கிருஷ்ணா நாங்களே ஒன்ன தேடி வந்திருக்கோமே இதுக்கு என்ன காரியம்னு நீ கொஞ்சம் யோசனை பண்ணு ஆராயின்றா. நாங்கள் ஏன் தோழிகளை எல்லாம் ஒவ்வொருத்தராக எழுப்பி வாசல் காப்போனை உங்காத்துல வந்து எழுப்பி அதுக்கப்புறம் உன்னுடைய தோப்பனாரான அந்த கிருஷ்ணனுடைய அது ஐயர் ஐயன்பா, அது இடைஜாதி. அதாவது அப்பா சொல்லும்போது ஐயன் வந்தாச்சாம்பா, அது ஐயர்னா பிராமணானங்க அர்த்தம் இல்லை இடைஜாதியில. அதனால இங்க ஐயரை எழுப்பின்னா ஆட்சியை எழுப்பி யசோதி எழுப்பி உன்னை எழுப்பி நீ எழுந்திருக்காதனால உன் அண்ணனை எழுப்பி பலராமனை எழுப்பி நீங்க ரெண்டு பேரும் எழுந்திருக்காதனால நப்பின் நீ எழுப்பி அவளும் எழுந்திருக்காதனால நீளவும் எல்லாரையும் ஏன் எழுப்பினோம்னா நன்னாவும் புத்தியையும் உபயோகிச்சு சீர்தூக்கி ஆராய்ஞ்சு எங்களுக்கு எதை கொடுக்க வேணுமோ எதை செய்ய வேணுமோ அதை செய்வாயாக எங்களுக்கு அருள்வாயாகன்னு காரியம் ஆராய்ந்து அருள். என்ன பர பர நாராயணே நமக்கே பரவிடுவான் முதல்லையே சுண்டல பரதான வேணும் நிறைய தரேன் சம்பட தரம் வாங்கிக்கோணுமா. எங்கள் உண்மையான அபேட்சிதம் பர என்ன கிருஷ்ணா உனக்கு தெரியும் நாங்கள் எதை பறேன்னு சொல்றோம். எங்களுக்கு பறங்கிறது உன் திருவடிவாரத்திலே கைங்கரியம் பெற வேணும், உன்னை என்றும் நாங்கள் பிரியாதிருக்க வேணும், அதுதான் நாங்கள் உத்தேசிக்கிறதான இந்த பறைன்னு ஒரு அந்யாபிசேஷத்தை சுருக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாபதேசத்தில் கிஞ்சித் அனுபவிப்போம். இந்த மாரிமலமழிஞ்சலுங்கிற பாசுரத்தில் பெண்களை பார்த்து பகவான் கிருஷ்ணன், ஏன் என்னை எழுப்பினீர்கள், நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு கேட்கிறான். நாங்கள் விண்ணப்பம் செய்வதை அந்த சீரிய சிங்காசனத்திலிருந்து நீ கேட்டருள், அதுவே எங்களுக்கு போதும் முட்டா. இது மாறி மறை முழஞ்சல் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம்னு சிம்மத்தை சொல்றாளே, இது ஜகத்தை சிருஷ்டி பண்ண கர்த்தர் சிம்மம். இது அந்த கர்த்தர் சிம்மமே ரெண்டு ஆச்சாரியாளர்ந்துதான், பாஷ்யக்காரரான ஒரு சிம்மம், கவி தார்க்கிக சிம்மம், வேதாந்தாச்சாரியனாக சுவாமி தேசிகனாக ஒரு சிம்மம். இப்படி ரெண்டு சிம்மம் புறப்பட்டது. மாரி அது விருஷ்டி காலம், விருஷ்டியாவது பகவத் கிருப, பாகவத கிருப, ஆச்சாரிய கிருப, இந்த மூணு கிருபையும் இருந்ததுன்னா அதற்காட்டிலும் ஒரு மழை பெருசான்னு அப்படியே வருஷிக்கிற பகவத் பாகவத ஆச்சாரிய கிருப அப்படியே வருஷமாறுதுன்னா, அது மலை முழஞ்சல் அந்த மலையில இருக்கிற ஒரு குகை, பர்வதத்தில் இருக்கிறதான குகை. இது வேதம்ங்கிறது ஒரு அச்சலம் மலை, அதிலே உபனிஷதம்ங்கிறது ஒரு குகை. அந்த வேதம்ங்கிற மலையிலே உபனிஷத்துங்கிற குகையில பிரம்மசூத்திரம்ங்கிறது இருக்கு, அத வியாக்கியானம்ங்கிற சிம்மம் புறப்படுறது. பிரம்மசூத்திர வியாக்கியானம் பண்ணதான சிம்மம் புறப்படுறது, பாஷைக்காரர் புறப்படுறார். அது வேதாந்த தேசியன் அங்க குட்டி சிம்மம். அறிவுற்று சுவாதந்திரியம் நீங்க பெற்று தீ விழித்து ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் சுட்டெரித்து அறவே விட்டு ஒழித்து, அது தீ விழித்துன்னா அங்க ஞானம் ஏற்பட்டு வேரி மையர் பொங்க. இது சுவாமி தேசியன் அதி அற்புதமா, மற்ற சன்னியாசிகளுக்கும் நம்ம எதிராஜரான பாஷ்யக்காரருக்கும் என்ன வித்தியாசம்? உபவீதின மூர்த்த புன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகதி சாத்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிமியதீனாம். அந்த சிகையா சேகரிணம் நம்ம சன்னியாசிக்கு பாஷ்யக்காரருக்கு இருந்தோம், குடிமீனா முடிச்சு போகும்போது அதனாலதான் வேரி மையர் பொங்க எப்பாடும் பேருந்து தரி நாலாவது செய்தோம். ஸ்ரீரங்கம் கரி செய்த மஞ்சனகிரிம் தாட்சாப்தி சிம்மாசலோ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் சபதினி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாகமதுராயோத்யாதயா புஷ்கரம் ஷாளகிராமகிரிம் நிஷேவியரமதே ராமானுஜோயம் முனிஹீன். பராசர பட்டருடைய ஒரு அத்தி அற்புதமான ஸ்லோகம். திக்விஜயம் எங்கெங்கெல்லாம் பண்ணார், யாத்திரை எங்கெங்கெல்லாம் பாஷ்யக்காரர் போனார், ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தாட்சியாத்தி சிம்மாசலம் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் பதரி நாராயணம் நைமிஷம் துவாரவதி பிரயாக மதுரா அயோத்யா கயா புஷ்கரம் சாலக்ராமகிரின்னு பதினோரு இடத்துக்கு போனாராம், திக்விஜயம் பண்ணாராம் பாஷ்யக்காரர், அத்தி அற்புதமா சாதிக்கிறார் பட்டர். சீரிய சிங்கம் ராமானுசன் உட்கார்ந்ததிலே கலிமிக்க சென்னல்களி குரல்களை பெருமான் ஒளி மிக்க வாரலை உண்டு கண்ணுள்ளம் தளித்து அதனால் வளமிக்க சீயம் ராமானுசன் மறைவாதியராம் ஒளிமிக்கதென்னு இப்புவனத்தில் வந்தமை போற்றுவனேன்னர் திருவரங்க தமுதனாரும். இதுல எது பிரமாணம், அது பிரத்யக்ஷானுமானம் சப்தாதிகள், அதை வச்சுட்டு பரபிரம்மம் எதுன்னு நிரூபிச்சு நம்மளுடைய தரிசனத்தை ஸ்தாபகம் பண்ணார். அதனாலதான் தரிசக ஸ்தாபனாச்சாரன்னு அவருக்கு பேரு. எத்திராஜ் சப்தத்தில இந்த பாஷ்யக்காரர் சிம்மத்தை குட்டி சிம்மமான கவிதாரிக்கிய சிம்மம் சொல்றது, காதா காதா கதானாம் கழதி கமனிகா காபிலி குவாபிலீனா ீநாதவாணீதிருஷ்ணரகிரௌரபம் நாரபந்தே க்ஷாமா கௌமாரிலோக்திர் ஜகதி குருமதம் கௌரவாத்யூரவாந்தம் காசங்காசங்கராஜேர்பஜதி யதிபதௌ பத்ரவேதீம் த்ரிவேதீம். சீரி சிங்கம் இல்லையா, கவிதார்க்கிக கலபௌ ஜகபலீகிருத சிம்மம் கமலாபதி கருணாரத பரிவர்த்தித போதம் யதி நாயக பத பங்கஜ யுகலீ பரதந்திரம் பஜமானச புத வேங்கடபதி தேசிகமனிசும்னு சப்ததி ரத்னமாளிகையில அதி அற்புதமா அந்த பிரதிவாதி பயங்கர மன்னனும் சாய்ச்சிருக்கார். இதுல இந்த ஜிக்ஞாசாதிகரண விஷயங்கள் எல்லாம் பூர்வாச்சாரியால் ஒன்னொன்னா எடுத்து சொல்லுவா, இப்ப நமக்கு அதுக்கு அவகாசம் இல்லை. இதுல ராமானுஜ நூற்றந்தாதி தக்கச்சமணரும் சாக்கியப்பேய்களும் தாய் சலயோன் சொக்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான் மறையும் நிற்க குறும்பு சைனீஷரும் மாண்டனர் நிலத்தே கொக்கட்பதம் எம் இராமானுசமுனி போந்த பின்னே. ஆர்த்தி பிரபந்தம்னு ஒரு அதி அற்புதமான கிரந்தம். உதரி ஷாழ்வாக மத நீர் செய்து சமணச் செடிகளை கொளுத்தி சாக்கியக் கடலை இவற்றுவித்து மிக சாக்கியக் கிழிமுறுத்திட மாறு செய்திடு கணாதவாதியர்கள் வாய் தகர்த்து அழகு மேல் பாசுபதர் சிந்தியோடும் வகைவாது செய்த எதிராசனார் கூறும் ஆகுமத்தோடங்கிய குமாரிலன் மதவேற்றின் மேல் கொடிய தர்க்கச்சரம் விட்டான் குறுகி மாயாவாதரை வென்றிட நீதிவாதில் வரும் பாஸ்கரன் மதவிலக் கொடியரித்து போய் மிக்க யாதவப்பத்தை மாய்த்த பெருவீரன் நானாமிகவாதியும். மணவாள மாமணிகளுடைய அத்தி அற்புதமான திருவாக்கு. மூரினிமிருந்து பாஷ்யக்காரர் அந்திம தசையிலும் அவருடைய 120வது வயசிலே கூட வருந்தி தன்னுடைய சிஷ்யர்களுடைய தோளை பிடிச்சிண்டாவது எழுந்திருந்து சந்தியாவந்தன காலத்துல அர்க்ய பிராதானாதிகள்லாம் பண்ணுவாராம். அந்த ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் அவ்வளவு முக்கியமா கொடுத்து அதுக்கு நித்திய கர்மானுஷ்டானத்துக்கு அவ்வளவு வசதியான இடத்த கொடுத்திருந்தார் அந்த பாஷ்யக்காரர். இத ரகசிய திரையசாரத்துல சரமஸ்லோக அதிகாரத்துல அதி அற்புதமா சுவாமி தேசியன்னு சொல்றார். இந்த பாஷ்யக்காரர் ஒரு நாள் அர்க்கியம் கொடுக்காட்டா ஒன்றும் பெரிய இதுக்கூடாது. ஏன்னா எவ்வளவோ பண்ணவர், அதனால எம்பெருமான் இதை வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டான். இருந்தா கூட பாஷ்யக்காரர் பண்ணலை அதனால நானும் பண்ணலைன்னு இப்ப வரவன் அவருக்காக சேர்த்து எங்களுக்கும் ஒரு மோட்டம் வாங்கிட்டு போட்டாருன்னு சொல்றானே, அந்த மாதிரி இந்த நாங்களும் சந்தியாவங்கன எங்களுக்கு சேர்த்து அவரும் பண்ணிட்டார் 120 வயசுல எழுந்தவர் அக்னி விட்டார் அதனாலதான் நாங்க இன்னும் இப்பவும் சந்தியாவந்தியும் விட்டு போட்டோம்னு சொல்றதுக்கு ஒரு தோல்வி பண்ணுமோ அதுக்காக பண்ணாராம். முழங்கி புறப்பட்டு போதருமா போலே ஆசா மதங்க ஜகனான விஷக்கேகாத்பாதேயதிக்ஷிபிருதா பிரசபம் நிருந்தன் காரிய கதாகவ குதூகலபிஹி பரேஷாம் கர்ணேசயேஷ கவிதார்க்ய சிம்மநாதா. அது நாம தினம் ஆராதனம் பண்றோமோனோ அதுல முதல்ல ஹிருத்யாகம் பண்றோம், அப்புறம் பாக்கியாகம் பண்றோம். யாகங்கிறது ஆராதனம். முதல்ல மானச ஆராதனத்தை பண்றோம். ஆராதயாமி ஹிருதி கேசவமாத்மகே மாயாபுரே ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம் ஸ்ரத்தான தீவிமல சித்த ஜலாபிஷேகை நித்யம் சமாதி குசுமைய புனர்பவாய. அப்புறம் சௌவர்ணேஸ்தாலி வர்யே மணிகணகபிதே கோபிருதாத்தான் சுபஹ்வான்கிற அந்த ஸ்லோகம். இந்த ரெண்டையும் சொல்றோமோ அது மானசாராகணும். அதுக்கப்புறம் பாஷ்யமா ஆராயணம் பண்றோம். அது எம்பெருமாண்ட ஹே புண்டரீகாட்சான்னு நாம அந்த பகவான்கிட்டையும் வேண்டிக்கிறோமே. அந்த மாதிரி இங்கே மாரிமலை சுக துக்க வருஷமான இந்த சரீரம் அது அச்சலத்துவம் சாபேக்ஷேன்ற மாதிரி முழஞ்சிங்கிறது அதுல இருக்கிற ஹிருதய குகை குஹாம் பிரவிஷ்டாவ ஆத்மனோன்னு. இப்போ இந்த சரீரம் அந்த சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேருமே வாசம் பண்றா. அதுல இந்த அசலத்துவம் சாபேக்ஷேன்னு ஒண்ணு குஹாம் பிரவிஷ்டா ஆத்மனோன்னு ஒண்ணு. அப்போ ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் அந்த ஹிருதய குகையில ஹிருப்புண்டரீகம்ன்றாலே அதுல இருக்கான். உந்தோயில் நின்னும் இங்கனே போந்தருளி. இது பாஷ்யக்காரருடைய திருமேனி திரயம். தானான திருமேனி, தமருகந்த திருமேனி, தானுகந்த திருமேனின்னு மூணு விதம். தானான திருமேனியை ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கலாம், தமருகந்த திருமேனிய திருநாராயணத்தில் சேவிக்கலாம், தான் உகந்த திருமேனியே பெரும்புதூரிலே சேவிக்கலாம். கோப்புடைய சீரிய சிங்காதனம் இந்த சிறந்ததான அழகிய அமைப்புடையதானது, அதனாலே கோப்புடைய சீரிய சிங்காதனம் ஆச்சாரிய பீடம். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். நாம் ஏன் வந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் அப்படின்னு ஆராய்ஞ்சா நம்மளுடைய பாபத்தினாலே பிறந்தோம், கர்மத்தினாலே நமக்கு பிறப்பு. சரி, இந்த கர்மத்தை பாபத்தை நீக்குவதற்கு வழிதான் என்ன அப்படின்னு ஆராயணும். ஆராய்ஞ்சம்னா ஆச்சாரியனானி அவனுடைய திருவிழிவாரத்தில் சரணாகதியை பிரார்த்தித்து அவனும் அந்த ஆச்சாரியனும் திருவுள்ள உகப்போட அந்த எம்பெருமான் திருவடிகளிலே நம்மை சேர்ப்பிப்பான் சரணாகதிங்கிற ஒரு உபாயம் மூலமானு இந்த பாசுரமானது சொல்றதுன்னு இந்த சுவாபதேச அர்த்தத்தை. சகமகமணி நீலாதாருவல்லாரகஸ்தாஸ்தனபரநிநீதாங்கி சாந்திரவாசல் சிந்து அழகமணிதா விரகிருஷ்ணநாதா விரசதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.